சரி, அப்ப இப்ப என்ன படிக்க போறோம்? 33, 34 இந்த இரண்டு பாடல்களிலும் ஒரு செய்தியை கம்பர், அதாவது நான்கு பேர் பிறந்ததை இரண்டு பாடல்களில் இந்த நான்கு சேர சகோதரர்களும் தங்களுக்குள் நட்புடையவர்களாக மாறிவிடார்கள். அப்படி மாறும்போது இரண்டு பேர்கள் இரண்டு இரண்டு பேர்களாக அவர்களுக்குள் மிக நெருங்கிய நட்பு உள்ளது. நான்கு பேரும் ஒற்றுமையாகவே இருக்கிறார்கள். ஒருவர் பால் ஒருவருக்கு சகோதர பாசம் நிரம்ப இருக்கிறது. ஆனால் இரண்டு இரண்டு பேராக அவர்களுக்குள் மிக நெருங்கிய நட்பு, ஒரு பிரிதல் இல்லாத தன்மையும் உண்டாகிவிடும். ராமனும் இலக்குவனும் மிக நெருங்கியவர்களாக மாறும். அதே போல பரதனும் சத்ருகனும் மிக நெருங்கிய சிநேகம் பூண்டவர்களாக மாறி இது நடப்பது வழக்கம் தான். நாம் நடைமுறையிலேயே பார்க்கிறோம். பலர் பல சகோதரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஏதாவது ஒன்றிரண்டு சகோதரர்கள் மிக நெருங்கிய நட்புடையவர்களாக இருப்பார், மிக ஒற்றுமை உடையவர்களாக, ஆமா. ஒருவரை ஒருவர் விட்டு ஒத்த கருத்துடையவர்களாக அவர்கள். அதே போல மற்றவர்களும் தங்களுக்கு பிடித்தமான சகோதரரோடு மிக நெருங்கிய தொடர்பு, இப்படி நாம் பார்க்கிறோம். இது ஒரு இயல்பாக வரக்கூடும். பொதுவாக எல்லோரிடமும் அன்புடையவர்களாக இருந்தாலும் யாராவது ஒரு குறிப்பிட்ட பேரிடம் நமக்கு ஒரு நெருங்கிய சிநேகம் பிறந்து விடுகிறது. அதே போல ராமனுக்கு இலக்குவன் இடத்தில் நெருங்கிய சிநேகம் உண்டாகிறது. பரதனுக்கு சத்ருகன் இடத்தில் நெருங்கிய அந்த செய்தியைத்தான் இந்த இரண்டு பாடல்கள் கம்பர் தெரிவித்திருக்கிறார். எனும் இளவலும் அணிநில மகள்தன் செய்தவம் உடைமைகள் பெரிதர நதி வைதவள் தொழில்களும் பாவியும் கருவி நெய்குழல் உறும் இழை என நிலை திரிவார். ராமனும் இலக்குவனமும் ஒற்றுமையாக பல இடங்களை சுற்றி வருகிறார். சிறு வயதில் அப்படி சுற்றி வருவது இயல்புதானே. பல்வேறு இடங்களை போய் பார்க்க வேண்டும், புது புது இடங்களுக்கு பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆர்வம் இருப்பது இயல்புதானே சிறு வயது. அந்த ஆர்வத்தில் சிறு பிராயத்தில் ராமனும் இலக்குவனும் சேர்ந்தே பல இடங்களுக்கு போகிறார். அந்த செய்தி தான் இந்த பாடலில் சொல்லும். ஐயனும் இளவலும், ஐயன் என்பது இங்கு ராமனை குறிக்கிறது, இளவல் என்பது இங்கு இலக்குவனை குறிக்கிறது. பொதுவாக ராமாயணம் முழுக்க இளவல் என்றால் அது இலக்குவனை குறிக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் பெரும்பாலான இடங்களில் பயின்று வருகிறது. அவனுக்கு இளைய பெருமாள் என்ற ஒரு சிறப்பு பெயர் குறிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. எல்லோரிலும் இளையவன் சத்ருக்கன் என்ற போதிலும் இலக்குவனைத்தான் இளவல் என்று பொதுவாக அந்த சொற்றொடரில் சொல்லுகிறார். இளவல் ஐயனும் இளவலும் அணிநில மகள்தன் செய்தவும் உடைமைகள் தெரிதர நதியும் வைதவள் தொழில்களும் பாவியும் மருவி நெய் உழல் முறும் இழல் என நிலை தெரிவார். அவர்கள் தெரிகிறார்கள், அங்கங்கே சென்று பார்க்கிறார், பல இடங்களுக்கும் பயணித்து அந்தந்த இடத்தின் அழகுகளை எல்லாம் ரசிக்கிறார்கள். வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் அங்குள்ள மக்களினுடைய மனநிலை, மக்களினுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் அந்த இளம் வயதிலேயே அவர்கள் அறிந்து கொள்கிறார். ராஜா வீட்டு பிள்ளைகள் எப்போதும் உப்பரிகையிலேயே உலவி கொண்டிருக்க வேண்டும் என்றால் மக்களோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லாமல் போய் மக்களினுடைய கஷ்ட நஷ்டங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் பார்க்காமலேயே ராஜ குடும்பத்தின் பிள்ளைகள் வளர்வது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. அதனால் இந்த இளம் பிள்ளைகள் சிறு வயதிலேயே பல இடங்களுக்கு போவதை தசரதன் முதலியவர்கள் தடுக்கவில்லை. மிகவும் செல்லம் கொடுத்து தங்கள் பிள்ளைகள் அரண்மனையிலேயே இருக்க வேண்டும், எப்போதும் அவர்கள் பளிங்கு தரையிலேயே நடமாட வேண்டும், அவர்களுடைய பாதம் மண்ணில் பட்டுவிடக் கூடாது என்று அவர்களை தசரதன் வளர்க்கவில்லை. அவர்கள் பல இடங்களுக்கும் சென்று மக்களோடு மக்களாக பழகுவதற்கும் எல்லா இடங்களிலும் இடங்களையும் பார்த்து வருவதற்கும் தசரதை அனுமதித்திருந்தார். அதனால் அவர்கள் பல இடங்களுக்கும் போகிறார்கள். அந்த இடங்களில் என்னென்ன எல்லாம் கம்பர் சொல்கிறார்? நதியும் மைதவள் தொழில்களும் பாவியும் என்று சொல்கிறார். நதி பல்வேறு ஆற்று கரையோரங்களை எல்லாம் போய் பார்க்கிறார்கள். மைதவள் தொழில்களும், மைதவள் தொழில், தொழில் என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கும். தொழில் என்றால் சோலைகள், பல்வேறு சோலைகளுக்கு போகிறார்கள். அதற்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார், மை தவள் தொழில் என்று கூறுகிறார். மை என்றால் மேகம் என்று பொருள். மை என்றால் பொதுவாக கருமை என்று பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி வார்த்தை அது கருமை. கருமையாக உள்ள பல பொருள்களையும் அது குறிக்கும். மை என்றால் மேகத்தை குறிக்கும். மை என்றால் கருமையாக இருக்கக்கூடிய கண்ணில் தீட்டக்கூடிய அந்த மையை குறிக்கும். மை என்றால் வஞ்சகத்தையும் குறிக்கும். வஞ்சகம், கபடம், சூது போன்ற தீய உணர்வுகளையும் குறிக்கும், தீய குணங்களையும் குறிக்கும். ஏனென்றால் இந்த தீய குணங்கள் எல்லாம் கருமை நிறத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசப்படும். ஒருவர் நற்குணம் பொருந்தியவராக இருந்தால் அவரை நாம் வெள்ளை மனம் உடையவர் என்று சொல்வோம். ஒருவர் தீய குணம் உடையவராக இருந்தால் அவன் கருத்த மனத்தவன், மனம் கருத்து போய் கிடக்கிறது அவனுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. ஆக கருமை தீய குணங்களை குறிக்கக்கூடியதாக இருப்பதனால் மை என்ற வார்த்தை தீய குணங்களை குறிக்கக்கூடியதாகவும் வரும். இப்படி மை என்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது. இங்கு மை என்ற சொல் மேகத்தை குறிக்கிறது. மேகம் தவழக்கூடிய தொழில் என்று கூறியிருக்கிறார். மேகம் தவழக்கூடிய தொழில் என்றால் அந்த அளவுக்கு அந்த சோலை வளர்ந்தோங்கி நிற்கிறது. சோலையின் மரங்கள் எல்லாம் மிக உயர்ந்தோங்கி நிற்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும். அவ்வளவு உயரமாக இருப்பதனால்தான் அந்த சோலையின் மீது மேகம் வந்து தவழ்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட உயர்வான சோலைகளிலும் ஒரு பாடலில் கூட நீங்கள் கேட்கி, வானுயர்ந்த சோலையிலே நடந்த பாதையெல்லாம் என்ற ஒரு பாடல். வானளவுக்கு உயர்ந்த சோலை என்று சொல்வது அந்த சோலையினுடைய பெருமையை குறிக்கும். இங்கு கம்பர் மேகங்கள் வந்து படிந்து தவழக்கூடிய சோலை என்று சொல்லும் போது அந்த சோலை எவ்வளவு தூரம் வளர்ந்து நின்றது, எவ்வளவு தூரம் அவற்றில் உள்ள மரங்கள் ஓங்கி வளர்ந்து நின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஒற்றை அடை மொழியில் அந்த சோலைகளினுடைய சிறப்பை நாம் கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். அப்படிப்பட்ட சோலைகளிலும் பாவி, பாவி என்பது தடாகங்களை குறிக்கும். நீர்நிலைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை அது. தடாகம், குளம் போன்ற நீர்நிலைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை அது பாவி. அப்படிப்பட்ட குளங்கள், தடாகங்கள் இவற்றில் எல்லாம் மருவி சேர்ந்து, மருவிதல் என்றால் சேர்ந்து, சேர்ந்து நெய் குழல் உறும் இழை என நிலை தெரிவா. நெய் குழல் என்பது நெய்கின்ற குழல் என்ற அர்த்தம் தரக்கூடிய வினைத்தொகை அது. நீங்கள் அந்த நெசவாளர்கள் நெய்யக்கூடிய அந்த தறியில் பார்த்தால் குறுக்காக ஒரு குழல் ஓடி அங்குமிங்கும் போய் வந்து கொண்டே இருக்கும். அது அந்த நூல் இழையை தன்னுள் இணைத்துக் கொண்டு அதை பின்னிக்கொண்டே இருக்கும். அந்த குழலோடு அந்த நூல் இழை ஒன்றாக இணைந்து சேர்ந்து போய்கொண்டே இருக்கும். அப்படி ராமனும் இலக்குவனும் அந்த நெய்யக்கூடிய குழலும் நூல் இழையும் போல ஒருவரை ஒருவர் பிரியாமல், இணை பிரியாமல் எங்கெங்கும் பயணித்தார்கள் என்று ஒரு உபமானத்தின் மூலம் இங்கு கம்பர் அவர்களுடைய ஒற்றுமையை எடுத்துக்காட்டினார். நெய் குழல் உறும் இழை என நிலை திருவிவார். எப்படி அந்த நெசவாளருடைய அந்த தறியில் உள்ள குழல் போகும் பாதையிலேயே பின்னால் அந்த நூல் இழை பயணிக்கிறதோ, அதே போல ராமன் போகும் பாதையிலேயே இலக்குவனும் பயணித்தான் என்பதை கம்பர் இங்கு உணர்த்துகிறார். அப்படியாக அவர்கள் நிலை தெரிவார், நிலை தெரிவார் என்றால் பல்வேறு இடங்களிலும் போய் திரிந்து கொண்டிருந்தார்கள், அலைந்து திரிந்தார்கள். சிறு வயதில், சிறு பிராயத்தில் அவர்கள் அப்படி பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அலைந்து திரிந்தார்கள். என்று கம்பறிந்து எங்கெல்லாம் நதி, சோலை, நீர்நிலைகள் இவற்றில் எல்லாம் போய் சேர்ந்து இவர்கள் இவ்விதமாக திரிந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி திரிவது எப்படி இருக்கிறது என்றால், அணிநில மகள்தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர, இவர்களுடைய பாதம் பூமியில் படாத இடங்களே இல்லை, எல்லா இடங்களும் போய் அவர்கள் சஞ்சரிக்கிறார்கள். அப்படி சஞ்சரிக்கும் போது அவர்களுடைய பாதம் பூமியின் எல்லா பரப்பிலும் படுகிறது. சோலைகளில் படுகிறது, நீர்நிலைகளில் படுகிறது, பாலைவன பகுதியில் படுகிறது, புல்தரையில் படுகிறது, கரடுமுரடான தரையில் படுகிறது, மிகவும் செழிப்பான நிலத்தில் படுகிறது. இப்படி அவர்களுடைய பாதங்கள் எல்லா இடங்களிலும் பூமியில் படுகின்றன. அதனால் பூமாதேவினுடைய செய்தவம் ஏதோ என்று நமக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது. திருமாலே ராமனாக வந்து பிறந்திருக்கிறார். காக்கும் கடவுளாகி அந்த அந்த தலைவன், அந்த கடவுள் பூமியில் வந்து பிறந்திருக்கிறார். அவனுடைய பாதம் இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் படுகிறது என்றால் அந்த பூமாதேவி என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அவளுடைய தவம் உண்மையிலேயே அவள் தவம் செய்திருக்க வேண்டும். அவளுக்கு தவம் இருக்க போய்தான் இறைவனுடைய பாதங்கள் வந்து இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவள் தவம் செய்திருக்கிறாள் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால், ராமனுடைய பாதங்கள் பூமியின் எல்லா இடத்திலும் படுவதனால் அவள் தவம் செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ளும் விதமாக ராமனும் லக்குவனும் எல்லா இடங்களிலும் சென்று சஞ்சரித்தார்கள் என்று கம்பர் தெரிவிக்கிறார். அணிநில மகள்தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர, அணிநில மகள் அழகிய பூமாதேவி தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர, அந்த பூமாதேவியின் நட்டு அந்த தன் என்ற வார்த்தை அவளுடைய ஆறாம் வேற்றுமை உருவில் பொருளில் அந்த தன் என்ற வார்த்தை அங்கு வந்திருக்கு. அணிநில மகளது செய்தவ உடைமைகள் தெரிதர, அவள் தவம் பல செய்திருக்கிறார். தவம் செய்து அதை உடைமையாக கொண்டிருக்கிறார். தவத்தையே உடைமையாக அவள் பெற்றிருக்கிறார். அது தெரிதர, அது நமக்கெல்லாம் தெரியும்படி ராமனும் இலக்குவனும் பூமியின் எல்லா பகுதிகளிலும் சஞ்சரித்தார்கள் என்று சொல்லுங்கள். அது தெரியும்படி, பூமாதேவியினுடைய தவம் தெரியும்படி அவர்கள் பூமியின் எல்லா இடங்களிலும் நெய்யப்படும் குழலும் அதை பின்தொடர்ந்து செல்கின்ற நூல் இழையும் போல சென்றார்கள் என்று கம்பர் சொல்லி இதுதான் இந்த பாடலின். இதில் சந்தேகங்கள் இருந்த தெரிதர என்பது தெரியும் என்ற பொருள் தந்து, அணிநிக மகள்தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர, அவள் செய்தர செய்தவமாகிய ஒன்றை உடைமையாக பெற்றிருக்கிறாள், செய்தவம் செய்திருக்கிறாள் என்பது தெரிதர என்பது தெரியும்படி இவர்கள் பூமியின் எல்லா பாகங்களிலும் சஞ்சரித்தார்கள் சொல்வது. அடுத்த பாடல் போகலாமா? அடுத்த பாடல் இதை போல பரதனும் சத்ருகணனும் ஒவ்வொரு இடமாக சஞ்சரித்தது சொல்லும் பாடல். அவர்களில் இணை பிரியாதவர்கள் எப்போதும் சேர்ந்தே எங்கும் பயணிப்பவர்களாக இருந்தார். அடுத்த பரதனும் இளவலும் உருமொழி பகிரா இரதமும் இவர் இனும் மறைநூல் வீதரு பொழுதினும் ஒழுகிலர் ஏனைய இணையாள் அரதனும் இளவலும் என மருவினரே. சென்ற பாடலில் ராமனும் இலக்குவனும் ஒன்று சேர்ந்து பயணித்ததற்கு ஒரு உவமானம் சொன்னார். அருகில் உள்ள அந்த குழலும் நூலும் போல அவர்கள் இணை பிரியாதவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு உவமானம் சொன்னார். இங்கு பரதனும் சத்ருக்கனும் இணைப்பிரியாமல் இருப்பதற்கு ஒரு உவமானம் சொல்கிறார். என்ன உவமானம் சொல்லுகிறார் என்றால், சென்ற பாடலில் சொன்ன செய்தியையோ உவமானம் ஆக்கிவிடுகிறார். எப்படி ராமனும் இலக்குவனும் பிரியாமல் இருந்தார்களோ, அதை போல பரதனும் சத்ருக்கனும் பிரியாமல் இருந்தார்கள் என்று ராமனையும் லக்வனையுமே பரதனுக்கும் சத்ருக்கனனுக்கும் உவமானமாகி இருந்தார் கம்பர். அது ஒரு உத்தி, கதையை சொல்ல சொல்லி போகின்ற போக்கில் முந்தைய நிகழ்வையே பிந்தைய நிகழ்வுக்கு உவமானமாக்கி விடுவது ஒரு உத்தி. அந்த உத்தியின் அடிப்படையில் இங்கு ஒரு உவமானத்தை பயன்படுத்தி கம்பர் பரதனுக்கும் சத்ருக்கனனுக்கும் இடையே இருந்த ஒற்றுமையை சொல் நிறுவுகிறார். பரதனும் இளவனும் ஒரு நொடி பகிரார். பகிர்தல் என்றால் பிரிதல் என்ற அர்த்தம். நாம் பகிர்ந்து கொடுத்தல் என்ற சொல்லை நாம் இப்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கோம். பகிர்தல், நியாய விலை கடையில் பொருட்கள் எல்லாம் பகிர்ந்து கொடுத்தல், சொல்லக்கூடிய செய்திகளில் வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். பகிர்தல் என்றால் பிரித்து கொடுத்தல். இங்கு பகிர்தல் என்பது பிரிதல் என்ற பொருளில் வருகிறது. ஒரு நொடி பகிராது என்றால் ஒரு நொடி கூட பிரியாது. இரதமும் இவளியும் இவரினும், அதாவது தேர் ரதம் என்ற வார்த்தைக்கு முன்பாக ஈ வந்திருக்கிறது. ரகரம் தமிழில் முதலில் வராது என்பதனால் ஈ முதலில் சேர்க்கப்பட்டு இரதம் இரதம் என்று பயன்படுத்தப்பட்டது. ரதம் அந்த தேரில் ஏறி பயணிக்கும் போதும், இவளியும் குதிரையில் ஏறி பயணிக்கும் போது, இவர்தல் என்றால் ஏறி பயணித்தல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை இவர்தல். அதை நாம் இப்போது ஏறி பயணித்தான் என்று சொல்கிறோம். அந்த ஏறி பயணித்தல் என்பதை குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தையாக இவர்தல் என்ற வார்த்தை வரும். அதே போல ஒரு வார்த்தை வடமொழியில் உண்டு. அந்த வார்த்தையும் கூட தமிழில் பல எழுத்தாளர்கள் பயன்படுத்துவார்கள். ஆரோகணித்தல் என்ற வார்த்தை, குதிரையில் வந்தியத்தேவன் ஆரோகணித்தான் என்றெல்லாம் வரும், சரித்திர புதினங்களில் வரும். ஆரோகணித்தன் என்றால் ஆரோகணித்தல் என்றால் ஏறி பயணித்தல் என்ற பொருள் தரும். அதற்கு இணையான தூய தமிழ் வார்த்தை இவர்தல் என்ற வார்த்தை. இவர்தல் ஏறி பயணித்தல், அவர்கள் தேரிலும் குதிரையிலும் ஏறி பயணிக்கும் போதும் மறைநூல் உரை தரும் பொழுதிலும், மறைநூல் வேத சாஸ்திரங்களை உரைதரும் பொழுதினும் ஓதுகின்ற வேளையிலும் ஒழுகிற அவர்கள் நீங்கவில்லை. ஒழுதல் என்றால் நீங்குதல், அவர்கள் நீங்கவில்லை, ஒருவரை விட்டு ஒருவர் நீங்கவில்லை, சேர்ந்தே இருந்தனர். உரைதரும் பொழுதினும் ஒழுகிற என யாழ் வரதனும் இளவலும் என மறுவினரே. என்னை ஆளக்கூடிய, இங்கு கம்பர் சொல்லுகிறார், என யாழ் என்னை ஆளக்கூடிய வரதனும் ராமனும், ராமனை பற்றி சொல்லும் போது ராமன் மீது உள்ள அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறார் கம்பர். ராமன் என்னை ஆட்கொண்டு ஆளக்கூடிய தலைவன் என்பதை சொல்லும் விதமாக என்னையாள் பரதனும் என்னை ஆளக்கூடிய கடவுளாகிய அந்த ராமனும் இளவலும் அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இலக்குவனும் இலக்குவனும் என அறிவினரே என அவர்கள் சேர்ந்திருந்தார். மறுவுதல் என்றால் சேர்ந்திருத்தல் என்ற பொருளில் நாம் ஏற்கனவே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். அதை இங்கு சொல்கிறேன், எனையாள் பரதனும் இளவலும் என மறுவினர், ராமனும் இலக்குவனும் போல சேர்ந்திருந்தார்கள். பரதனும் சத்ருக்கனும் சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் ஏரியில் ஏறி பயணிப்பதாக இருந்தாலும் சரி, குதிரையில் ஏறி பயணிப்பதாக இருந்தாலும் சரி, சாஸ்திரங்கள் ஓதக்கூடிய அந்த கல்வி கற்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியவே இல்லை, ஒன்று சேரவே அவர்கள் இருந்தார். அதாவது கல்வியை பெறும் போதும் சரி, ஈரத்தை கற்கும் போதும் சரி, அவர்கள் பிரியவே இல்லை, சேர்ந்தே இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தன்மை அவர்களுக்கு இடையே மிக பலமாக இருந்தது என்பதை கம்பர் இந்த பாடலில் தெரிவித்திருக்கிறார். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, ஒளிக்கிழர் அப்படின்னா என்ன? ஒளிக்கிழர் இன்னொரு சொல்லு, உரைத்தரு பொழுதினும் ஒளிக்கிழர். அது மறைநூல் உரை தரும், மறைநூலை உரைக்கின்ற பொழுது என்றார். உரைத்தல் என்பது இங்கே ஓதுதல், வேதம் ஓதுதல் என்று சொல்கிறார்கள். மறை என்றால் வேதம், மறைநூல் என்றால் வேத சாஸ்திரம். அந்த வேத சாஸ்திரத்தை உரை தரும் பொழுதினும், உரைக்கின்ற வேளையில். உரை தருதல் என்றால் உரைத்தல் என்ற பொருள். அந்த தரு என்ற வார்த்தை துணை, துணை வினை. இப்படி பல இடங்களில் வரும் அந்த துணை வினையாக தரு என்ற வார்த்தை. அதை அதே போல சென்ற பாடலில் தெரிதர என்று வந்திருக்கு பாருங்க. அதில் அந்த தர என்ற வார்த்தை துணை, துணை வினை. அதாவது செய்தவும் உடைமைகள் தெரிய என்று சொன்னாலே போதும், நமக்கெல்லாம் தெரிய, செய்தவம் உடைமைகள் தெரிய, தெரியும்படி என்ற அர்த்தம் அந்த தெரிய என்ற வார்த்தையிலே வந்து. அந்த தெரிய என்று சொல்வதற்கு பதிலாக தெரிதர என்று சொல், தர என்ற அந்த துணை வினையை சேர்த்து சொல்கிறார். அதை போல இங்கு மறைநூல் உரைக்கும் பொழுதிலும் என்று சொன்னாலே போதும். அது ஆனால் உரைக்கும் என்று சொல்லும் போது அங்கு இக்கெல்லாம் வந்து இக்கு என்ற அந்த வல்லினம் வந்து அந்த எதுகை மோனையினுடைய சிறப்பை கொஞ்சம் குறைத்து விடும். அதனால் உரை தரு என்ற ஒரு துணை வினையை பயன்படுத்தி சொல்லுங்கள். தரு என்ற துணை வினையை பயன்படுத்தி உரை தரு என்று சொல்லுங்கள். உரை தரு என்றால் உரைக்கிற என்ற பொருளில் வந்து நிற்கிறது அந்த சொற்றொடர். அப்படி வந்துருக்கு மறைநூல் உரை தரு பொழுதில், மறைநூலை அதாவது ஏத்த சாஸ்திரத்தை சொல்லுகின்ற அந்த வேளையிலும் ஒழுகின்ற ஒருவரை விட்டு ஒருவர் விலகவில்லை. சரிங்க, நன்றி. பரதன் என்றால் வரம் தருபவன் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. அது கடவுளுக்கு ஆகியவன் மிகச் சிறந்தவர்களையும் பரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. கடவுளை மட்டுமல்ல, மனிதர்களில் சிறந்தவர்கள் வள்ளல்கள் போன்றவர்களை எல்லாம் பரதன் என்று சொல்ல ஒரு மரபு இருக்கிறது. இங்கு கடவுளையே ராமனாக அவதரித்திருப்பதனால் ராமனை பரதன் என்ற சொல்லால் கம்பர் சுட்டியிருக்கிறார். வரம் என்றால் வரம் தரக்கூடிய என்று பொருள் தரக்கூடிய. அடுத்த பாடல் போ. சரிங்க ஐயா. இப்படி இவர்கள் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அங்கங்கே பல்வேறு காட்சிகளை கண்டு வரும்போது ஏதோ தேரிலேயே போய் தேரிலேயே திரும்பி வந்து விட்டார்கள் என்ற பொருள் அல்ல. அவர்கள் மண்ணில் தங்கள் பாதம் பட நடக்கிறார். அந்த மக்களோடு பேசி பழகுகிறார். பொதுவாக உயர் குடும்பத்தில் பிறந்தவர்கள் சாதாரண மக்களோடு பேசி பழக மாட்டார். தங்களுடைய கௌரவத்திற்கு அது குறைவு என்று கருதி எப்போதும் அந்த பெருமிதம் துணிக்க சாதாரண மக்களை விட்டு விலகியே இருப்பார். இது நாம் இன்றைக்கு கூட நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மேல்தட்டு வர்க்கத்தின் பிள்ளைகள் சாதாரண மனிதர்களோடு பழகாமலேயே வளர்கிறார், அல்லது பழக விடாமல் பெற்றோர்கள் அவர்களை தடுக்கிறார். அப்படி நாம் பார்க்கிறோம், அப்படிப்பட்ட நடைமுறையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நான்கு சகோதரர்களும் அதற்கு நேர் மாறாக இருந்தார். அவர்கள் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சாதாரண மக்களோடு சகஜமாக பழகக்கூடிய ஒரு மாண்பு அவர்களுக்கு. இதை தலைவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பாக நாம் கருதலாம். தலைவர்கள் என்றால் ஏதோ தனி மற்ற மனிதர்களிடம் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற நிலை கிடைக்கு தேவையில்லை. அப்படி ஒதுங்கி இருந்தால் மக்கள் அவர்களை புறக்கணித்து விடுவார். மக்களோடு மக்களாக அவர்கள் பழக வேண்டும். மக்களினுடைய சுக துக்கங்களை அவர்கள் விசாரிக்க வேண்டும். அவர்களுடைய நன்மைகளை குறித்து அவர்களோடு விவாதிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக தலைவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள்தான் உன்னதமான தலைவர்களாக மாறும். மக்களை விட்டு எப்போது அந்நியப்பட்டு இருப்பவர்களை மக்கள் ஒரு கட்டத்தில் ஒதுக்கி விடுவார். அவர்களை, அந்த தலைவர்களை தங்கள் மனத்திற்குள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கு ராமன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை கம்பர் சொல்கிறார். அந்த மக்களிடம் சகஜமாக அவன் பழகி அவர்களுடைய நலன்களை குறித்து அவன் விசாரித்தான். அவர்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை அவன் மேற்கொண்டான். அப்படிப்பட்டவனாக ராமன் இருந்தான். அதை ஒரு செய்யுளில் இங்கு சொல்லுகிறார். எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் உதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிர எதுவினை இடரிலே இனிதனும் வணங்கும் மதிதரு குமரரும் வலியர்கொள். எனவே எதிர்வரும் அவர்கள், இப்படி ராமனும் இலக்குவனும் பரத சத்ரு கிணறுகளும் பல இடங்களில் பயணித்து வரும்போது எதிர்வரும் அவர்கள், அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய மக்களை எம்மை உடை இறைவன், எம்மை ஆளாக உடை, எம்மை ஆட்கொண்டு என்னை அடிமையாக உடைய அந்த இறைவன், அந்த ராமனானவன். இங்கு எம்மை உடை என்பது கம்பருடைய சொற்றொடர். கம்பரே சொல்கிறார், தன்னை குறித்து சொல்கிறார், எம்மை உடைய இறைவன், என்னை ஆளக்கூடிய இறைவன் என்று தன்னை இங்கு கொண்டு வந்து இணைக்கிறார். அந்த ராமனை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே அந்த பாடலில் பார்த்தோம், இதற்கு முக்கிய பாடலில் பார்த்தோம், என்னை ஆள் வரதன் என்று சொல்கிறார். அங்கு என்னை என்பது கம்பரையே குறிக்கிறது. அதே போல இங்கு எமை என்பது கம்பரை குறித்ததாகவும் கம்பர் தன்மையே பன்மையாக சொல்லிக் கொண்டதாகவும் சொல்லலாம், அல்லது தன்னை போன்ற எல்லோரையும் சேர்த்து சொன்னதாகவும் சொல்லலாம். தன்னை போன்ற பக்தர்கள் எல்லோரையும் சேர்த்து குறிக்கிறார் என்று நான் சொல்கிறேன். எம்மை ஆளுடைய, எம்மை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய அடிமையாக உடைய அந்த இறைவன், அந்த ராமன், உதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிர. உதிர்தரு, இங்கும் அந்த தரு என்ற துணை வினை வந்திருக்கு. உதிர்ந்த கருணை என்று சொன்னால் எளிமையாக புரியும், இப்போது அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் தான் இருக்கு. உதிர்ந்த கருணையா அல்லது முதிர்கிற கருணையா என்று சொன்னால் எளிமையாக புரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கு தரு என்ற அந்த துணை வினையை பயன்படுத்தி கம்பர் இந்த பாடலை அமைக்கிறார். உதிர்தரு கருணை, அந்த தரு என்பதற்கு நாம் தனியாக பொருள் பார்க்க வேண்டும், அது ஒரு துணைவினையாக எடுத்துக்கொண்டு உதிர்ந்த கருணை, அதாவது மிகவும் உச்சபட்சமான கருணை உணர்வோடு, உதிர்ந்த கருணை உணர்வோடு முகம் மலர் ஒளிர, அந்த மக்களை பார்த்து தன்னுடைய முகம் மலர்ந்து அப்படி பிரகாசிக்க, எது வினை இடர் இலை இனிதினும் மனையும் மதிதரு குமரரும் வலியர் கொள். எனவே அவர்களை நோக்கி அவன் விசாரிக்கிறான், எது வினை, என்ன வேலை செய்யறீங்க, இடர் இலை, எதுவும் உங்களுக்கு துன்பம் இல்லை அல்லவா, எந்த பிரச்சனையும் இல்லை அல்லவா என்று கேட்கிறான். அடுத்து இனிதினும் மனையும், உங்களுடைய வீட்டில் எல்லோரும் சௌக்கியம்தானா என்று கேட்கிறான். இனிதினும் மனையும் மதிதரும் குமரரும் வலியர் கொள், உம்முடைய அறிவார்ந்த புத்திரர்கள் எல்லாம் நல்ல மதித்திறன் மதி நல்ல மதிநுட்பம் வாய்ந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா, வலியர்கொள் என்று சொல், வலியர்கொள், வலிமையாக இருக்கிறார்கள் அல்லவா, எனவே என்று அவன் கேட்கிறான். இது இந்த பாடலும் அடுத்த பாடலும் ஒரே தொடராக அமைந்த பாடல். இப்படியாக அவன் வினவுகிறான் என்று இந்த பாடலில் சொல்கிறான். மக்களை நோக்கி, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் துன்பம் இல்லை அல்லவா, உங்க வீட்டில் எல்லோரும் நலம்தானா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சுகமா இருக்கிறார்களா என்று அவன் வினவுகிறான். இப்படி சாதாரண மக்களை வினவுவது ஒரு தலைவனுக்குரிய நல்ல பண்புகளில் ஒன்று. இன்று நாம் சில அலுவலகங்கள், நிறுவனங்கள் இவற்றிலெல்லாம் பார்க்கலாம், சில நல்ல மேலதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் சாதாரண பணியாளர்களிடம் கூட நலம் விசாரிப்பார், அவர்களை நோக்கி புன்னகை சிந்துவார்கள். வாசலில் காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காவல் பணி செய்பவரிடம் கூட உள்ளே நுழையும் போது ஒரு புன்னகையை சிந்தி விட்டு போகக்கூடிய மேலதிகாரிகள் நினைக்கிறார்கள். அதற்கு நேர் மாறாக இவர்களிடமெல்லாம் பேசுவது தன் தகுதிக்கு தகாது என்று நினைத்து கொண்டு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு போகின்ற மேலதிகாரிகளும் இருக்கிறார்கள். இப்படி இரண்டு எதிரெதிர் நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பொதுவாக மேல்தட்டு வர்க்கத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஒரு அகங்காரம், தான் என்ற கர்வம் இருக்கும். அவர்கள் சாதாரண மனிதர்களை முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டார். ஆனால் ராமன் அதற்கு மாறானவனாக, எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவனாக, அவர்களுடைய நலம் விசாரிப்பவனாக இருந்தான் என்று கம்பர் இங்கு சொல்லுகிறார். இப்படி ராமன் சாதாரண மனிதர்களோடு பழகியதினால்தான், அவர்களோடு அவன் ஐக்கியப்பட்டு இருந்ததினால்தான், அவன் காடு செல்ல வேண்டும் என்ற அந்த நிலை வந்தபோது அந்த தேசமே கலங்கி அழுகிறது. அவன் பின்னால் அந்த நாடே புறப்பட்டு விட்டது. அவன் மட்டும் அவர்கள் எல்லோரையும் உடன் அழைத்து கொண்டு காட்டுக்கு போயிருந்தால் கோசல நாடே காலியாகியிருக்கும். எல்லோரும் நாடு காடு நாடாக மாறி இருக்கும், நாடு காடாக மாறி இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அவன் அவர்களை எல்லாம் திருப்பி விட்டு விட்டான். அதை எப்படி திருப்பினான் என்ற செய்தி எல்லாம் பின்னால் நாம் கதையில் படிக்க போகிறோம். அப்படி ஒரு தேசமே அவன் பின்னால் சென்று அந்த அளவு ராமன் மீது அந்த மக்கள் எல்லாம் அன்பு வைத்திருந்தார். அதற்கு காரணம் அவன் அந்த மக்களோடு கலந்து பழகியதுதான். அப்படி அவன் கலந்து பழகிய தன்மையை இந்த பாடலில் கம்பர் எடுத்துரைக்கிறார். அவன் அவர்களை நோக்கி இப்படியெல்லாம் விசாரித்தான் என்று கூறுகிறார். இந்த பாடலில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, எம்மை உடை இறைவன் அப்படின்னா எம்மை ஆண்ட இறைவன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஐயா? உடைய எம்மை உடைய என்ற இப்போது நம்மை ஒருவர் உடையவராக, இப்போது நமக்கு ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது நம்முடைய பொருள் என்று நாம் சொல்லி எம்மை உடைய இறைவன் என்று சொல்லும் போது என்னை உடைய இறைவன், அதாவது என்னை அடிமையாக உடைய இறைவன் என்றார். அதாவது இறைவனுக்கு நாம் உடைமையாக இருக்கிறோம் என்றார். அந்த உடை என்ற வார்த்தை நம்மை பெற்றிருக்கிறான் இறைவன். எம்மை உடைய, எம்மை உடைய இறைவன், எம்மை உடைமையாக கொண்ட இறைவன் என்று. சரிங்க. அந்த உடையே என்ற வார்த்தையில் கடைசியில் வரக்கூடிய அந்த எகரம் விட்டு வந்திருக்கு. எம்மை உடை, எம்மை உடைய. வினை, வினை என்றால் வேலை என்ற பொருளில் வந்திருக்கு. வினை என்று, வினை என்றால் செயல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, வேலை, அவர்கள் பார்க்கக்கூடிய வேலை. இப்போது கூட அப்படித்தானே விசாரிக்கிறோம். விசாரிக்கும் போது என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கிறோம் அல்லவா, முதலில் அதை கேட்கிறோம். வெகு நாளுக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய நண்பரை பார்க்கும் போது என்ன வேலை பார்க்குறீங்க, நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் நலந்தானா, பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கிறோம் அல்லவா. இன்றைக்கும் அந்த வழக்கம் இருக்கிறது. அதையே ராமனும் கேட்டதாக கம்பர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். எது வினை? இடர் இலை. அந்த இடர் இலை என்பதோடு அந்த கொல் என்ற அந்த வார்த்தை போய் சேரும். இந்த கொல் என்ற வார்த்தை இங்கு மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை. இது இலக்கியத்தில் பல இடங்களில் பயந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதை ஒரு இடைச்சொல் என்று சொல்ல வேண்டும். கொல் என்பதை வினைச்சொல்லாக எடுத்தால் அதற்கு ஒரு பொருள். கொல் என்றால் கொன்றுவிடு என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அவனை கொன்றுவிடு, அவனுடைய உயிரை வாங்கிவிடு என்ற பொருளை தரும் கொல் என்று அதை வினைச்சொல்லாக பார்க்கும். ஆனால் அது இடைச்சொல்லாக பார்க்கும் போது அதற்கு அர்த்தம் வேறு. இங்கு இடைச்சொல்லாக வந்திருக்கு. அது இடைச்சொல்லாக வரும்போது அது எப்படி வரும் என்றால் இரண்டு மூன்று பொருள்களில் வரும். ஐயப்பொருள் தரக்கூடியதாக வரும், வினாப்பொருளில் வரும், அடுத்து வியப்பு பொருளில் வரும். இப்படி இரண்டு மூன்று பொருளில் அந்த கொள் என்ற வார்த்தை வரும். இங்கு என்ன பொருளில் வந்திருக்கிறது என்றால் வினாப்பொருளில் வந்து. வினவுகிறான் அல்லவா, வினவுகிறான். அந்த என்ன வினவுகிறான்? மதியர் போல். என்ன என்ன கேட்டீங்க சொல்லுங்க. இல்ல, இந்த கொல் வந்து இந்த இவனை எண்ணொற்றான் கொல் அப்படின்னு, அது வந்து கேள்வினை, என்ன தெய்வம் செய்தானோ அப்படின்ற அது மாதிரி கேக்குறதா அந்த இந்த கொல்ல. மிகச் சரியாக சொல்லி ஓகே பொருத்தமான உண்மை. முதலில் இங்கே எடுத்துக்கொள்வோம், வலியர் கொல் என்றால் வலியவர்களா வலியவர்களாக இருக்கிறார்களா என்ற ஒரு பொருள் தந்து இருக்கிறது. அந்த கொல் என்ற இடத்தில் அந்த கொல்லை எடுத்துவிட்டு நாம் ஓகாரத்தையும் பயன்படுத்தலாம். வலியரோ நாம் ஓகாரத்தை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். நலந்தானே நலம் கொல் என்று விசாரிப்பதில்லை யாரும். அப்படி விசாரித்தா எல்லாம் பயந்துருவார்கள் சொல்கிறான். நலம் கொல் என்று விசாரிப்பதும் நலமோ என்று விசாரிப்பதும் ரெண்டும் ஒரே பொருள் தான். கொல் என்ற இடத்தில் இப்போது நாம் எல்லா இடங்களிலும் ஓகாரத்தை பயன்படுத்துகிறோம். இலக்கியத்தில் அது கொல் என்ற அந்த இடைச்சொல் பல இடங்களில் பயந்து வரும். அந்த கொல் என்பது அந்த இடர் இலை என்பதோடு போய் சேரும். இடர் இலை கொல், இடர் இல்லை அல்லவா, இடர் இல்லை அல்லவா, இலை இல்லை என்பது இலை என்று வந்து இனிதின் மனையும் கொல், உன் மனையும் இனிது கொள், அங்கு அந்த கொள் என்ற வார்த்தை போய் சேரும். மதிதரு குமரரும் வலியர் கொள், வலியர் என்றால் வலிமையாக இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா என்று கேட்பது போல கொள் என்ற வார்த்தை. இப்போது அந்த எண்ணோற்றான் கொள் என்ற அந்த இடத்தில் அது ஒரு வியப்பு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வரும். இங்கே வினாவை குறி வினா வினா பொருளில் வந்திருக்கிறது. எண்ணோற்றான் கொள் என்ற அந்த திருக்குறளில் வியப்பை தரக்கூடிய நிலையில் அந்த கொள் என்ற வார்த்தையை வியப்பு. தந்தை என்ன தவம் செய்தானோ என்ற வியந்து பார்க்கிறார்கள் மக்கள் அந்த தகப்பனை. அப்போ அப்போது அங்கு வியப்பு தோன்றுகிறது. அந்த வியப்பை குறிக்கும் விதமாக எண்ணோற்றான் கொள், அங்கு அந்த கொள் என்ற இடத்தை எடுத்துவிட்டு ஓகாரம் போடலாம், எண்ணோற்றானோ என்று சொல்லலாம். அந்த ஓகாரமும் அங்கு வியப்பு பொருள் வரும். இந்த கொல் என்னென்ன பொருள் எல்லாம் தருகிறதோ அதை இந்த ஓகாரமும் தரும். இதே கொல் என்பதை காமத்துப்பாலில் ஒரு இடத்தில் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அணங்குகொள் ஆய்மயில் கொல்லோ அணங்குழல் மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு என்று பயன்படுத்தும். முதல் முதலில் ஒரு பெண்ணை ஒரு ஆடவன் தனியாக ஒரு சோலையில் பார்க்கிறான். அவளை பார்த்தவுடன் அவளுடைய அந்த அழகு அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, காட்டுக்குள் யாருமற்ற பகுதியில் அவளை பார்க்கும் போது அவனுக்கு சட்டென்று ஐயப்பாடு உருவாகிறது. எதிரே நிற்பவள் ஒரு மானுட பெண் தானோ அல்லது ஒரு மயில் தானோ அல்லது தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு தேவதை தானோ என்ற ஒரு ஐயப்பாடு தோன்றுகிறது. அந்த ஐயத்தில் அவன் சொல்லுகிறான், அடங்குகொள் தேவதையோ அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ, இவள் ஒரு மயில்தானோ, இவள் சாயலை பார்த்தால் மயில் போல தெரிகிறது மயில்தானோ, என் எதிரே நிற்கக்கூடிய இந்த உருவம் ஒரு மயில்தானோ, மனம் குழை மாதர்கொள் மனத்த காதணிகளை அணிந்த ஒரு மானுட பெண் தானோ, இந்த உருவம் எதுவோ என்று எனக்கு தெரியவில்லையே என்று ஐயத்தோடு வினாக்களை அப்படியே தொடுக்கிறான். தனக்குள்ளாக அப்படி ஐய வினா கேட்டுக்கொள். அங்கு கொல் என்ற வார்த்தை ஐய பொருள் ஐய பொருளில் வரி. அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ அணங்குழை மாதர்கொள் மாலு என்று சொல்கிறார். ஆக அந்த கொல் என்பது ஐய பொருளில் வரும், வியப்பு பொருளில் வரும், வினா பொருளில் இங்கு வினா பொருளில் வந்து கொல் என்ற இடத்தில் எல்லாம் நாம் ஓகாரத்தை போட்டு பார்த்துக் கொள்ள. கொல் என்பது ஓகாரமும் கிட்டத்தட்ட சம பொருளில் வரக்கூடிய இடைச்சொற்கள் தான். ஓகாரம் அந்த ஓ என்பதும் இடைச்சொல் தான், கொல் என்பதும் இடைச்சொல். அப்ப கொல்லு என்றால் கொல்லும் ஓவும் சேர்ந்து வந்தார் ஓகாரம். அது அந்த கொல்லு ஓவும் அங்க வந்திருக்கிறது பாருங்க. அணங்குகொள் ஆய் மயில் கொல்லோ அங்க ரெண்டு வந்திருக்கிறது, கொல்லும் வந்திருக்கிறது ஓகாரமும் வந்திருக்கிறது. இப்போது உரையாசிரியர்கள் அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உரை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த கொல்லில் அதாவது வரிசையாக முதல் அணங்குகொள் வந்து விட்டது, அடுத்து ஆய்மையில் கொள் வருகிறது, கூடவே ஓகாரமும் வருகிறது. இப்போது ஓகாரத்தை எடுத்துக்கொள்வதா கொள்ளை எடுத்துக்கொள்வதா? ரெண்டுமே ஒரு பொருள் தரக்கூடியதா? அவர் ரெண்டையுமே எடுத்துக்கொண்டால் அங்கு ரெண்டு தடவை அந்த ஐயத்தையோ அந்த வியப்பையோ வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதனால் உரையாசிரியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இரண்டில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னொன்றை அசை என்று தள்ளி விடுவார். அசை என்றால் அதற்கு தனியே அர்த்தம் கிடையாது, அது வெறுமனே பாடலில் வருகிறது, அதற்கு நாம் அர்த்தம் பார்க்க வேண்டும். அது அர்த்தமின்றி ஓசையை நிரப்புவதற்காக வரக்கூடிய வெற்று வார்த்தை, அப்படியே அசையாக தள்ளி விடுவார். அந்த திருக்குறளில் அந்த ஓகாரத்தை அசையாக தள்ளிவிடுகிறார். கொல் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஓகாரத்தை அசை என்று தள்ளி விடுவார். ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஏதாவது ஒன்றை அசையாக தள்ளிவிடுது. கொல் என்பது பல இடங்களில் வரும் இலக்கியம், இப்போது நடைமுறையில் சுத்தமாக இல்லை. கொஞ்சம் பழைய உரைநடை வாசித்தீர்கள் என்றால், ஆரம்ப காலத்தில் வந்த புதினங்கள், அந்த முதலில் வந்த புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற ஒரு புதினம், அதன் பிறகு அதை அடுத்து கமலாம்பாள் சரித்திரம் என்ற ஒரு புதினம் வந்தது, அதன் பிறகு அதுக்கு அடுத்து பத்மாவதி சரித்திரம் என்ற ஒரு புதினம், தமிழில் வந்த முதல் மூன்று நாவல்கள் புதினம் என்று சொல்லப்படக்கூடியவை இவை இவைகள் தான். இந்த பழைய புதினங்களில் நீங்கள் இந்த கொல் என்ற வார்த்தையை பார்க்கலாம். உரைநடையிலேயே இந்த கொல் என்று அவர்கள் பயன்படுத்தியிருப்பார். இப்போது உரைநடையில் யாரும் இந்த கொல் என்ற வார்த்தையெல்லாம் நாம் பார்க்க முடியும், அது முற்றிலும் தவிர்க்கப்பட்டு இப்போது அந்த கொல் என்ற என்பது தரக்கூடிய பொருளை எல்லாம் ஓகாரம் நமக்கு தந்து கொடுக்கும். அடுத்த பாடல் பிரகாஷ், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா பிரகாஷ்? நான் ட்ரை பண்றேன், இதனால பண்ண முடியல. அப்படியா? சாரி சாரி சார். ஓகே ஓகே. முப்பத்தி ஆறாவது பாடல். சென்ற பாடலில் ராமன் விசாரிக்கின்ற சொற்றொடர்கள் இடம்பெற்றிருக்கும். அப்படி அவன் விசாரிக்கும் போது அந்த மக்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பது இந்த பாடலில். அகுதைய இணையமது அரசன உடையே இதுதொரு பொருளல எமதுயிர் புரஞ்சியல் மகிதளம் முழுதையும் உருகுவை மலரோன் உருபகல் அளவென உரைநனி புரிவார். அந்த மக்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், அவனை நோக்கி சொல்கிறார்கள், ஐய ஐயனே. அந்த ஐய என்பது விழிச்சொல்லாக வந்து ஐய ஐயனே. அகுது அகுது அப்படித்தான், அகுது ஐய, அதாவது நீ கேட்ட அந்த விஷயம் அகுது, அது ஐய. அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஐயனே இணை எமது அரசன உடையோ உன்னை என எங்களது இளவரசாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். இணை எமது அரசன உடையோ, எங்களுடைய அரசனாக நாங்கள் பெற்றி, இளவரசனை அரசன் என்று சொல்கிறார். அடுத்து வரக்கூடிய அரசனாக வரக்கூடியவன் இவன் தான் என்பது உறுதியாக அவர்களுக்கு தெரிந்திருப்பதனால் அவனையே அரசனாக நினைத்து பேசுகிறார். இணை எமது அரசன உடைய, எங்களை ஆளக்கூடிய ராஜாவாக உங்களையே நாங்கள் பெற்றிருக்கிறோம், உன்னையே நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆதலால் இது ஒரு பொருள் அல்ல, நாங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல, ஒரு பொருளே அல்ல, நாங்கள் சௌக்கியமாகத்தான் இருக்கோம். உன்னை போன்ற ஒருவன் எங்களை ஆளக்கூடியவனாக எங்கள் அரசனாக இருக்கும் போது நாங்கள் சௌக்கியமாக இருப்பதற்கு கேட்கவா வேண்டும். அது நாங்கள் சௌக்கியமாக தான் கண்டிப்பாக இருக்கும், அது ஒரு பொருளே அல்ல, அது ஒரு பெரிய விஷயமே அல்ல, இது ஒரு பொருள் அல்ல. எமது உயிர் உடன் ஏழு மகிதளம் முழுதையும் உருகுவை, எங்களுடைய உயிரையும் இந்த ஏழு உலகங்களையும் நீ உனக்கு உரிமையாக பெறுவாயாக. உடனே அவர்கள் அவனை வாழ்த்துகிறார். அவனுக்கு பதில் சொன்ன அவர்கள், எங்கள் நலத்தை பற்றி விசாரிக்கிறாயே, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எங்கள் பால் அன்பு வைத்து இப்படி விசாரிக்கிறாய், உன்னை போல் யார் இருப்பார்கள் என்று அவர்கள் ஒரு பெருமித உணர்வோடு அவனை அடுத்து வாழ்த்த தொடங்குகிறார்கள். எமது உயிர் உடன் ஏழ் மகிதளம் முழுதையும் உருகுவை, எங்களுடைய உயிரையும் இந்த ஏழு உலகங்களையும் நீ பெறுவாயாக. உருகுவை என்றால் பெறுவாய் என்றால் உருவாய் என்பதுதான் உருகுவை என்று, உருவாய் என்றால் அடைவாய் என்றார். எல்லா உலகத்தையும் எங்கள் உயிரையும் நீயே அடைவாயாக என்று சொல்கிறார். அவனை நோக்கி சொல், எமது உயிருடன் எங்கள் உயிருடன் ஏழ் மகிதளம், மகிதளம் என்றால் உலகம் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தையர், ஏழ் மகிதளம் முழுதையும் ஏழு உலகங்கள் முழுவதையும் நீ அடைவாயாக. இந்த நாட்டை மட்டுமல்ல ஏழு உலகங்களையும் உன்னுடைய நாடாக நீ அடைந்து நீ அரசாள வேண்டும் என்று அவனை வாழ்த்துகிறார். உயிர் உடன் எங்களுடைய உயிரும் உங்களுக்கு உனக்கு சொந்தம்தான், எங்களுடைய உயிரையும் உனக்காக நாங்கள் தருகிறோம், அதையும் நீ வைத்துக் கொள்வாயாக, உனக்கு உடமையாக நீ வைத்துக் கொள்வாயாக. அது மாத்திரம் அல்லாமல் இந்த உலகங்கள் ஏழையும் உனக்கு உடமையாக நீ பெறுவாயாக என்று அவனை வாழ்த்துகிறார். மேலும் சொல்லுகிறார்கள், மலரோன் உகுபகல் உகுபகல் அளவு என, மலரோன் உகுபகல் அளவு எந்த காலம் வரைக்கும் என்றால், மலரோன் என்பது பிரம்மதேவனை குறிக்க, பிரம்மதேவன் தாமரை பூவில் இருப்பான் என்று சொல்வது புராண மரபு. பொதுவாக ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம், முருகன் மயில் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கிறான், திருமால் அந்த பார்க்கடல் மீது அப்படியே பள்ளி கொண்டிருக்கிறார், அல்லது கருட வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கிறார், சிவன் ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கிறான், அல்லது அந்த கைலாயத்தில் வீற்றிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு இருக்கையில் அமர்ந்திருப்பதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. பிரம்மதேவன் தாமரை பூவில் அமர்ந்திருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால் பிரம்மதேவனுக்கு ஒரு பெயர் மலரோன், பதுமத்தோன் என்றெல்லாம் அவனுக்கு பெயர். மலரோன் என்றால் மலரில் இருப்பவன், பதுமத்தோன் என்றால் தாமரையில் இருப்பவன், தாமரை பூவில் அவன் வீற்றிருப்பதனால் அவனுக்கு பதுமத்தோன் என்ற ஒரு பெயரும், பங்கையத்தோன் என்று சொல்வார். பங்கையத்தோன், பங்கையம் என்றால் தாமரை, பதுமம் என்றால் தாமரை, அதில் இருப்பதனால் அவனுக்கு பங்கையத்தோன், பதுமத்தோன், மலரோன் என்றெல்லாம் பெயர். அந்த பிரமதேவன் உகு பகல், பிரமதேவன் உயிரை விடுகின்ற அந்த நாள் வரைக்கும் நீ இந்த பூமியும் முழுவதையும் பெற்று அரசாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார். மலரோன் உகு பகல் அளவு, அளவு அது முன்பு சேரும் அளவு, அவன் பிரமதேவனே உயிர்விடும் காலம் வரைக்கும் நீ இந்த பூமி முழுவதையும் அடைந்து அரசாழ்வாயாக என்று அந்த அளவு என்ற வார்த்தை உருகுவை என்பதோடு போய்சிடு. உகுபகல் அளவு, அளவு என்பது அது வரைக்கும், உருகுவை நீ இந்த பூமி முழுவதையும் பெற்று அரசாழ்வாயாக, பெற்றிருப்பாயாக, உருதல் என்றால் பெறுதல் என்றார், பெற்றிருப்பாயாக என்று சொல்லுகிறார். உரை நனி புரிவா என்று அவர்கள் எல்லாம் அவனுக்கு வாழ்த்துரை மிக மகிழ்ந்து சொன்னார்கள் என்று சொல்கிறார். பிரமதேவன் இறக்கின்ற வரைக்கும் நீ இந்த உலகம் ஏழையும் பெற்று இருக்க வேண்டும் என்று இவர்கள் வாழ்த்துவது இங்கு கவனிக்கத்தக்கது. பொதுவாக நாம் வாழ்த்துவோம் 100 வருஷம் வரைக்கும் வாழ்க என்று வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். 100 வருஷம் சில சமயம் அளவுக்கு மீறி ஒரு அன்பின் வெளிப்பாடாக 200 வருஷம் வாழுங்கள், 1000 வருடங்கள் வாழுங்கள் என்றெல்லாம் சிலர் வாழ்த்துவார். பூமி உள்ளளவும் வாழுங்கள் என்றெல்லாம் வாழ்த்துவார். இங்கு மக்கள் அதையெல்லாம் மீறி தங்களுடைய உயர்ந்த அன்பின் வெளிப்பாடாக பிரமதேவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீ இந்த பூமியில் வாழ்ந்து உலகம் அனைத்தையும் நீ ஆள வேண்டும் என்று வாழ்த்துகிறார். பிரமதேவனுடைய ஆயுள் காலம் என்பது மிக அதிகமானது. பொதுவாக பிரமதேவனுடைய ஆயுளை பற்றி சொல்லும் போது ஒரு கணக்கு சொல்லுவார். இப்போது நாம் சொல்லுகிறோம் அல்லவா யுக கணக்கு, சதுர்யுகம், 4 யுக கணக்கு சொல்லுகிறோம் அல்லவா, கிருத யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இப்போது நடப்பது கலியுகம். இந்த ஒவ்வொரு யுகத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு யுகமும் இத்தனை ஆயிரம் வருடங்கள் என்று ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. கலியுகத்திற்கு பல ஆயிரம் வருடங்கள் சொல்லப்படுகிறது. இந்த நான்கு யுகங்களும் முடிகின்ற போதுதான் பிரம்மனுக்கு ஒரு நாள் முடிந்ததாக கணக்கு. இந்த நான்கு யுகங்களும் முற்று பெற்றால் பிரம்மனுடைய ஆயுள் காலத்தில் ஒரு நாள் கழிந்திருக்கிறது என்றார். அவனுக்கு ஒரு நாள் போயிருக்கிறது என்றார். இப்படியாக அவனுக்கு 100 ஆண்டு காலம் ஆயுள். அப்படியாக இப்படி நான்கு யுகங்கள் ஒரு நாள் என்றால் அப்படியாக 100 ஆண்டுகள் அவன் வாழ்வான் என்றால் அவனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். அது நமது கணிப்பானில் கூட அடங்காது. அதை நாம் கணக்கிட்டு பார்த்தா அங்கு இடம் பற்றாமல் போய்விடும். அவ்வளவு நாட்கள் அவன் வாழ்ந்திருப்பான். அந்த அளவுக்கு நீ இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று அவனை மக்கள் வாழ்த்துகிறார். இப்படியாக அவன் அவர்களை நலம் விசாரிக்க அவர்கள் மிக மகிழ்ந்து அவனை வாழ்த்துவதாக இந்த இரண்டு பாடலும் அமைந்தது. இதில் சந்தேகம் இருந்தால் அல்ல என்பது அல என்று பொருள் அல்ல. இது ஒரு பொருள் அல்ல. உருகுவை என்பது உருவாயாக, அதாவது அதனுடைய பொருள் பெறுவாயாக என்பது. சந்தேகம் இல்லையா? அடுத்த பாடல் போடலாம். ஐயோ, அடுத்த பாடல் போ. இதுல மிகவும் கவனத்துக்குரிய 36வது பாடல். இதில் நீங்கள் எதுகையை பாருங்கள். அகுது, இகுது, மகிதளம், முகுபகர். அந்த அகு, இகு, மகி, உகு என்று வருகிறது. அந்த ஆயுத எழுத்து எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்பது இதில் இருந்து நமக்கு தெரியும். ஆயுத எழுத்தை சிலர் இக், அந்த இக் என்ற உச்சரிப்பு வரும்படி சொல்வாங்க. அத்து இட்டு என்று உச்சரிப்பார். அது தவறான உச்சரிப்பு. அதை அகுது இகுது என்றுதான் உச்சரிக்க வேண்டும். அகுது இகது இகுது, அதை கொஞ்சம் மென்மைப்படுத்தி உச்சரிக்க வேண்டும். அப்படி மென்மைப்படுத்தி உச்சரிக்கும் போதுதான் அந்த உச்சரிப்புக்கு ஏற்றபடி அந்த எதுகை அமையும். அந்த மயி உகு என்பதற்கு ஏற்றபடி எதுகை அமையும். அந்த உகு என்பதற்கு ஏற்றபடி அகுது இகுது என்பது எதுகையாக வரும். நீங்கள் அங்கு அட்டு என்று உச்சரிக்கும் போது அந்த எதுகை பொருந்தாமல் போயும். அதை அகுது என்று சொல்லும் போதுதான் அந்த உகு உகு அகு என்பதற்கு எதுகை பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த இந்த அமைப்பில் நாம் அந்த அகுது இகுது உச்சரிப்பு எப்படி வர வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். அப்படியாக இந்த பாடல் அமைக்கும். அடுத்த பாடல் இந்த இந்த இந்த ஆயுதத்தை வந்து அந்த எதுகைக்காகவே வச்சிருக்க மாதிரி வச்சு அது ஐயா அப்படின்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? எதுகைக்காக மட்டும் வச்சிருக்கதா இந்த ஆயுதத்தை? இது ஒரு நல்ல கேள்வி. அங்க ஒரு இலக்கணம் இருக்கிறது. அது என்று வைத்திருக்கலாம். சரிதான், அது நியாயமான கேள்வி. அது என்று வைத்திருக்கலாம். ஆனால் அடுத்து ஐயா என்று வருகிறது பாருங்க. ஐயா என்பது ஐ என்பது உயிர் எழுத்து. உயிர் எழுத்தில் பின்னால் ஒரு வார்த்தை வந்தால் அது என்பது வராது, அகுது என்பதுதான் வரும். நாம் இந்த ஒரு ஓர் என்பதற்கு ஒரு இலக்கணம் சொல்கிறோம் அல்லவா? உயிர் எழுத்தில் ஒரு வார்த்தை பின்னால் வந்தால் அங்கு ஓர் என்பதை பயன்படுத்துவேன். ஓர் ஆடு, ஓர் அரசன் என்றுதான் பயன்படுத்த வேண்டும். அங்கு ஒரு என்பதை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு இலக்கணம் சொல்கிறோம் அல்லவா? அந்த இலக்கணம் அந்த அளவில் பலர் தெரிந்திருக்கிறார்களே தவிர அதை போல இன்னொரு இலக்கணம் உண்டு என்பது பலருக்கும் தெரியாது. அதே போலதான் அந்த அது அகுது என்பதை நாம் பயன்படுத்துவேன். உயிர் எழுத்து பின்னால் வந்தால், வரும் மொழியில் உயிர் எழுத்து முதலாவதாக வந்தால் அங்கு அகுது என்பதைத்தான் பயன்படுத்துவேன். அது என்பதை நாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துவது இலக்கண ரீதியான பொருத்தப்பாடு உடையது அல்ல. ஆகவே இங்கு ஐயே என்று உயிர் எழுத்தில் அந்த வார்த்தை வருவதனால் அகுது என்பதை பயன்படுத்தும். ஒரு என்று அடுத்த பாடையில் ஒரு என்று வருவதனால் இகுது என்பதை பயன்படுத்தும். ஒருவேளை இவை உயிர் எழுத்தில் வரக்கூடிய வார்த்தைகளாக இல்லாமல் வேறு வார்த்தைகள் இருந்தால் அவர் அகுது என்பதை பயன்படுத்தாமல் அது என்று கூட பயன்படுத்தி பின்னால் வரக்கூடிய இரண்டு எதுகைகளுக்கும் வேறு எதுகைகளை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். அந்த தூ என்பதற்கு ஏற்ற அது இது என்பதற்கு ஏற்றபடி வேறு எதுகைகளில் அந்த அடிகளை அவர் அமைத்திருக்கலாம். ஆனால் இங்கு ஐயே என்று அவர் சொல்லும் போதே அகுது என்பது பயன்படுத்த வேண்டிய சூழல் கம்பனுக்கு உருவாகிறது. அதனால் அகுது ஐயே என்று அவர் பயன்படுத்த அதாவது என்று இப்போது நாம் பலரும் பயன்படுத்துகிறோம். அதாவது நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அதாவது அதாவது இதாவது என்றெல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த சொற்பிரயோகம் கூட இலக்கண ரீதியாக பொருத்த முடியது அல்ல. அது இலக்கண ரீதியாக தவறு, மிகவும் பிழையானது என்று சொல்ல முடியாவிட்டாலும் பொருத்த முடியவில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் புதியன புகுதல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த ஓர் ஒரு என்பதை எல்லா இடங்களிலும் பொதுவாக பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சில அறிஞர்கள் அபிப்பிராயப்படுகிறார். அதே போல அதாவது என்பதையும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். அதை அகுதாவது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இலக்கண சுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அகுதாவது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆவது என்ற அந்த உயிர் எழுத்து வார்த்தை அங்கு வருகிறது. அது என்பதற்கு அடுத்து அது கூட்டல் ஆவது என்பதுதான் அதாவது என்பது. அங்கு ஆவது என்ற உயிர் எழுத்து வார்த்தை வருவதனால் அதை அகுதாவது என்று சொல்வதுதான் இலக்கண ரீதியாக பொருத்த முடியாது. ஆனால் அதை இப்போது அப்படி யாரும் பயன்படுத்துவதாக தெரியவில்லை. எல்லோரும் சகட்டு மேனிக்கு அதாவது இதாவது என்றுதான் பயன்படுத்து. அதை நியாயப்படி இலக்கண மரபு மாறாமல் பயன்படுத்த வேண்டும் என்றால் அகுதாவது இகுதாவது என்றுதான் நாம் பயன்படுத்த வேண்டும். பழைய உரைநடை ஆசிரியர்கள் எல்லாம் அப்படித்தான் பயன்படுத்தினர். பரிமேலழகர், மணக்குடவர் போன்றவர்களுடைய உரைகளில் எல்லாம் நாம் பார்த்தால் அகுதாவது இகுதாவது என்றுதான் இருக்கும். இப்போது எல்லோரும் அதாவது இதாவது என்றுதான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். இந்த ஓர் ஒரு என்பதில் கவனம் செலுத்தி சரியாக பயன்படுத்துபவர்கள் கூட அகுதாவது இகுதாவது என்று யாரும் பயன்படுத்துவதாக தெரியவில்லை. அதில் கவனமாக இருப்பவர்கள் இதை கவனமாக இல்லை, இதை அதாவது இதாவது என்றுதான் பயன்படுத்தி சில இலக்கண ரீதியான சில முரண்பாடுகள் இருக்கின்றன. நீங்க ஆனால் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அகுதாவது இகுதாவது என்று பயன்படுத்துவதுதான் சரியா. மிக்க நன்றி ஐயா. இது எவ்வளவு பெரிய இலக்கணம் இருக்கு. இது எனக்கு இது எங்களுக்கு எனக்கு தெரியாது ஐயா, இது அகுதாவது அப்படின்றது தெரியாது. அடுத்து ஒரு பாடல் படித்து வரணும். இது கையடை படலம் என்ற படலத்தில் பாடல். இந்த கையடை படலத்தில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால் விஸ்வாமித்திரர் வருகிறார் தசரதனை தேடி. எதற்கு வருகிறார் என்றால் நான் செய்யும் வேள்வியை தாக்கும் பொருட்டாக ராமனை கூட்டிச் செல்ல வருகிறார். அவர் வேள்வி செய்கிறார் அபவனத்தில். அந்த வேள்விக்கு ஆபத்து உண்டாகிறது அசுரர்கள். அவர்கள் வேள்வி தீயை வளர்க்கும் போது அந்த அசுரர்கள் வந்து அந்த வேள்வித்தீயை அணைத்து விடுவார். அதை அந்த வேள்வியை தொடர்ந்து நடத்த விடாமல் அந்த முனிவர்கள் எல்லாம் விரட்டி அடித்து விடுவார்கள். இப்படியாக அவர்கள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அட்டூழியத்திற்கெல்லாம், இந்த அக்கிரமத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ராமனை தேடி வருகிறார் விஸ்வாமித்திரர். ராமனை கொண்டு சென்று அந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்காக தசரதனை தேடி வருகிறார். தசரதன் ராமனை கொடுப்பதற்கு மிகவும் அஞ்சுகிறார், மிகவும் சிறுவன் அவன், சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய அவனை அரக்கர்களை அழிப்பதற்கு விஸ்வாமித்திரரோடு அனுப்பி வைத்தால் தன் மகனுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று தசரதன் அஞ்சுகிறான். பின்பு விஸ்வாமித்திரர் கோபப்பட வசிஷ்டர் தசரதனுக்கு தைரியம் கூற ராமனை விஸ்வாமித்திரரோடு தசரதன் அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பும் போது என் மகன் உங்களுக்கே அடைக்கலம் என்று சொல்லி அனுப்பும். அந்த அடைக்கலம் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை தான் கையடை என்று. அதாவது ராமனை அடைக்கலமாக விஸ்வாமித்திரரிடம் தசரதன் ஒப்படைக்கிறான். அதை பற்றிய செய்தியை பேசக்கூடிய பகுதி என்பதனால் இதற்கு கையடை படலம் என்ற பெயர் வந்தது. கையடை என்றால் அடைக்கலம் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. கையில் ஒப்படைத்த அதுதான் கையடை, அடைக்கலப்படுத்துவது. இந்த அடைக்கலம் என்ற வார்த்தை ஒரு பொருளை குறித்த காலம் ஒருவரிடம் ஒப்படைத்து வைத்துவிட்டு பின்பு கொஞ்ச காலம் கழித்து அவரிடம் இருந்து அதை மீட்டுக் கொள்ளும், இதுதான் அடைக்கலம் என்ற சொல் தரக்கூடிய பொருள். அடைக்கல காதை என்ற ஒரு பகுதி சிலப்பதிகாரத்தில் உண்டு. அந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை அந்த இடையர்களிடத்தில் அடைக்கலம் படுத்திவிட்டு கோவலன் மதுரைக்கு அந்த சிலம்பை விற்க போவதாக இளங்கோவடிகள் பாடுகிறார். அந்த பகுதிக்கு அடைக்கல காதை என்று இளங்கோவடிகள் பெயர் கொடுக்கிறார். கண்ணகியை அந்த கோவலர்களிடம் அவன் அடைக்கலப்படுத்த, அதாவது அந்த இடையர்களிடம் கோவலன் அடைக்கலப்படுத்த அடைக்கலப்படுத்தி விட்டு அவன் மதுரைக்கு போவதாக செய்தி வருகிறார். அங்கு அந்த அடைக்கலம் என்ற வார்த்தை வருகிறது. அடைக்கலம் என்றால் ஒருவரிடம் ஒன்றை ஒப்படைப்பது, அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட காலம் வரை. பிறகு உரியவர் வந்து கேட்கும் போது பத்திரமாக அதை ஒப்படைக்க வேண்டும், இதுதான் அடைக்கலம். அடைக்கலம் என்பது வேறு பொதுவாக எங்கு பயன்படுத்தப்படும் என்றால், இறைவனை குறித்து பாடுபவர்கள் அந்த அருளாளர்கள் இறைவா உனக்கு நானே அடைக்கலம் என்று சொல்வார், நான் அடைக்கலம், நான் உன்னிடத்தில் தான் அடைக்கலம் என்று பாடுவார். அதாவது நான் உன்னிடத்தில் என்னை ஒப்படைத்து விட்டேன், என்னை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொல்வதற்காக நான் உனக்கு அடைக்கலம் என்று அந்த அருளாளர்கள் பாடுவார். இங்கு தசரதன் தன்னுடைய பிள்ளையை ராமனை விஸ்வாமித்திரரிடம் அடைக்கலப்படுத்து, நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதற்காக கொடுக்கிறேன், எனக்கு இவனை உங்களோடு அனுப்புவதற்கு சம்மதம் இல்லை, இவன் மிக இளையவன், நான் உங்களுக்கு வந்து உதவுவேன், நான் மிகப்பெரிய சேனை பலம் உடையவர், எனக்கு ரத கஜ துரக பதாதிகள் என்னும் படைபலம் இருக்கிறது, உங்கள் வேள்வியை காக்க வேண்டும் என்றால் நான் அந்த படைபலத்தோடு வந்து உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை கேட்காமல் என் மகனைத்தான் கேட்கிறீர்கள், நான் வருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் கோபப்படுகிறீர்கள், நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதற்காக என் மகனை நான் தருகிறேன், அவனை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி அவரிடம் அவன் அவரை அடைக்கலப்படுத்துகிறான் என்பதனால் இதற்கு கையடை படலம் என்ற பெயர் வந்திருக்கு. இங்கு இந்த பகுதியில் தசரதன் அப்படி அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் கம்பர் சொல்லி வருவார். பின்பு அங்கிருந்து விஸ்வாமித்திரர் ஒரு எண்ணத்தோடு வருகிறான் என்பதையும் சொல்லுவார். இங்கு ராஜ்ய சபைக்கு புகுந்து தான் வந்த காரியத்தை என்ன காரியமாக வந்தேன் என்பதை விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார் என்பதிலிருந்து இந்த தோப்பு நூலில் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. விஸ்வாமித்திரர் வருகிறார், தசரதன் வினவுகிறான், தாங்கள் வந்ததற்கான காரணம் என்னவென்று வினவுகிறான். அதற்கு பதிலாக விஸ்வாமித்திரர் ஒன்று சொல்லுகிறார், அதுதான் இந்த 37வது பாடல் சொல்லுகிறது. விஸ்வாமித்திரர் என்ன பதில் சொல்லுகிறார் 37வது பாறையில் அமைந்துள்ள செய்தி, என்னனே முனிவரரும் இமயவரும் இடையூர் ஒன்றுடையரானால் பன்னகமும் நகுவள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுமுன பீடர் அந்நகரும் கற்பக நாட்டணி நகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய், இகழ் கடந்த புலவு வேலோ. இது தசரதனை நோக்கி விழித்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். இகழ் என்றால் பகை, இகல் என்ற ஒரு அதிகாரமே திருக்குறளில் பகை என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை அது பகல், பகை என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை இகல். இகல் கடந்த புலவு வேலோ, பகையை அதாவது பகைவர்களை கடந்த, அதாவது வெற்றி கொண்டு அவர்களை மிஞ்சிய, கடத்தல் என்றால் ஒருவரை மிஞ்சுதல் என்றார், அல்லது வெற்றி கொள்ளுதல் என்றார். பகைவர்களை வெற்றி கொண்ட அல்லது அவர்களை மிஞ்சிய புலவு வேலோல், புலால் பொருந்திய வேலாயுதத்தை உடையோனை. இது தசரதனை நோக்கி விழிக்கிற சொற்றொடராக, தசரதனை நோக்கி விழிக்கிறார். அவனுடைய அந்த சக்திரிய தன்மை பொருந்தும் விதமாக அவனை நோக்கி குறிப்பிட்டு சொல்கிறார். சக்திரியர்கள் எப்போதும் போர் புரிவார்கள். போர் புரியும் போது அவர்களுடைய போர் தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களை குறித்து மற்றவர்கள் பாடுவது வழக்கம். இங்கு விஸ்வாமித்திரர் சொல்லும் போது சொல்லுகிறார், புலவு வேலோ என்று சொல்கிறார். புலால் பொருந்திய வேலாயுதத்தை உடையவர். புலால் என்றால் மாமிசம், அந்த புலவு என்றால் மாமிசம், அதாவது போர்க்களத்தில் பிரயோகித்து பகைவர்களுடைய உடலை குத்தி குத்தி அந்த உடலில் உள்ள அந்த மாமிசம் போய பெற்ற, பொருந்தியிருக்க பெற்ற வேலாயுதத்தை உடையவனே. இப்படி சொல்லுவது அவனுடைய அந்த வீரத்தை மறைமுகமாக புகழ். நேரடியாக நீ பல போர்களை போர்களை வென்றவன், நீ போர் பல கண்டவன், அதனால் நீ பெரிய பராக்கிரமசாலி என்றெல்லாம் நேரடியாக பலவிதமாக வார்த்தைகளை சொல்லி புகழாமல், ஒற்றை சொற்றொடரிலேயே அவனுடைய மேன்மையை சொல்லி அவனை புகழ்ந்து விடுவது. அப்படி ஒரு சொற்றொடரை இங்கு விஸ்வாமித்திரர் பயன்படுத்தியிருக்கிறார். இகல் கடந்த புலவு வேலோ, பகைவர்களை வெற்றி கொண்ட மாமிசம் தோய்ந்த வேலாயுதத்தை உடையவன் என்று சொல்லியிருக்கிறார். மாமிசம் தோய்ந்த வேலாயுதம் என்று சொல்லும் போதே பகைவர்களை குத்தி குத்தி அவர்களுடைய அந்த உடல் துணுக்குகள் எல்லாம் அந்த வேலில் பொதிந்திருக்கிறது, அவ்வளவு உக்கிரமான போர்த்திறம் வாய்ந்தவன் நீ என்பதை அப்படி சொல்லாமல் சொல்லி அவனுடைய சக்திரிய தன்மையை பாராட்டி கூறிவிடுகிறார் விஸ்வாமித்திரர். இப்படி பாராட்டி அவனை விழித்து விட்டு அடுத்து தான் வந்த காரியத்தை சொல்கிறார். என்னனிய முனிவரரும் இமையவரும் இடையூர் ஒன்று உடையரானால், அதாவது என்னை போன்ற முனிவர்களும் இமையவரும் தேவர்களும் இடையூறு ஒன்று உடையரானால், தங்களுக்கு ஒரு தொந்தரவு ஒரு கஷ்டம் ஒன்று வந்தவர்களாக அவர்கள் ஆகிவிட்டால், பன்னகமும் நகுவெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுமபீட தன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ. எங்களுக்கும் எங்களை போன்ற எங்கள் எனக்கும் என்னை போன்ற முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு துன்பம் வந்துவிட்டால் நாங்கள் எங்கெல்லாம் செல்வோம் தெரியுமா? அந்த கைலாயத்துக்கு போவோம். ஏனென்றால் அங்கு எல்லோருக்கும் தலைவனாகிய சிவபெருமான் இருக்கிறான், அவனிடம் சென்று முறையிடச் செல்வோம். ஏனென்றால் எங்களை காக்கக்கூடிய வல்லமை அவனிடத்தில் தான் உண்டு. அவனை நாடி போவோம், அந்த கைலாயத்திற்கு போவோம், இல்லை என்றால் பார்க்கடலுக்கு போவோம். அங்கு பார்க்கடலில் காக்கும் கடவுளாகிய விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கிறார், அவனிடத்து முறையிட்டால் அவன் எங்களை காப்பான், அதனால் அவனை தேடி போவோம். இல்லாவிட்டால் பிரம்ம தேவனை நோக்கி போவோம், சத்தியலோகத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரம்ம தேவனை நோக்கி போவோம். ஏனென்றால் பிரம்மதேவன் படைக்கும் கடவுள், அவனும் எங்களை காக்கும் வல்லமை மிக்கவன், அவனை தேடி போவோம். இந்த மூன்று இடங்களுக்கும் போவதை விட்டுவிட்டால் எங்கு போவோம் என்றால், இந்திரன் இருக்கக்கூடிய கற்பக நாட்டுக்கு போவோம். அங்கு இந்திரன் இருக்கிறான், அவன் தேவர்களுக்கு தலைவர், அவனும் வலிமை வாய்ந்தவன், அவனை தேடியும் நாங்கள் போவோம். இந்த நான்கு இடங்களையும் தவற விட்டுவிட்டால், போவதற்கான சூழ்நிலை வாய்க்கவிட்டால், அல்லது அவர்களை எங்களால் சந்திக்க முடியாவிட்டால், நாங்கள் வரக்கூடிய இடம் எது தெரியுமா? அயோத்தி என்னும் இந்த நகரம் தான், இங்குதான் உன்னை தேடிதான் நாங்கள் வருவோம் என்று சொல்கிறார். இந்த பாடலில் அதுதான் சொல்ல அசரதன் அவரை நோக்கி கேட்கிறான், ஐயா முனிவர் பிரானே, நீங்கள் வந்த காரியம் என்ன? நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று தெரிவிப்பீராக என்று அவன் பணிவாக கேட்கிறான். அப்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறார், எங்களுக்கு ஒரு துன்பம் வந்தது என்றால், என்னை போன்ற முனிவர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தது என்றால், நாங்கள் ஒன்று கைலாயத்தை தேடி போவோம், இல்லை என்றால் பார்க்கடலை தேடி போவோம், இல்லை என்றால் பிரம்மன் இருக்கக்கூடிய சத்தியலோகத்தை தேடிப்போவோ, இல்லையென்றால் இந்திரன் வாழக்கூடிய கற்பக நாட்டை தேடிப்போவோ, இல்லாவிட்டால் நீ இருக்கக்கூடிய இந்த அயோத்தியை நாடி வருவோம் சொல்லு. இப்படி சொல்வதன் மூலம் அந்த நான்கு பேருக்கு இணையானவனாக தசரதனை உயர்த்தி விடுகிறார் விசுவாமித்திரர். ஒரு உதவி கேட்க வருகிறார், உதவி கேட்க வருகிறவர் யார் உதவ இருக்கிறாரோ அவரை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ்ந்து விடுகிறார் விசுவாமித்திரர். ஒரு முகஸ்துதி செய்து விட்டார் என்று கூட நாம் சொல்லலாம். அப்போதுதான் தனக்கு உதவி கிடைக்கும். பொதுவாக புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. அதனால் தசரதனை அந்த நான்கு பேருக்கு சமானமானவனாக உயர்த்தி பேசி அடுத்து தான் என்ன வந்த எண்ணி வந்த உதவியை கேட்க தொடங்குகிறார். முதலில் அவனை இப்படியெல்லாம் மிக சிறப்பித்து சொல்லிவிட்டு அடுத்த பாடலில் தனக்கு தேவையான உதவி என்பதை என்ன என்பதை சொல்ல இருக்கிறார். இந்த பாடலில் தயரதனுடைய உயர்வை சொல்கிறார். எங்களுக்கு துன்பம் வந்தது என்றால் நாங்கள் மேற்கண்ட நான்கு இடங்களுக்கு செல்வோம், அல்ல இல்லாவிட்டால் இந்த பூலோகத்துக்கு வருவோம் என்று சொல்கிறார். அதுதான் இந்த பாடல் தெரிவிக்கக்கூடிய செய்தி. இதை நாம் வார்த்தைக்கு வார்த்தை நாம் அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதை வார்த்தைக்கு வார்த்தை பார்க்கலாம். இதில் இன்னும் சில நயங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த பாடலில், அது கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். அது இப்போது உள்ள சொற்ப நேரத்தில் நாம் அந்த நயங்களை எல்லாம் பார்க்க முடியாது. தனித்தனியே வார்த்தைக்கு பொருள் பார்ப்பதற்கும் நமக்கு அதிக நேரம் பிடிக்கும். வார்த்தைக்கு வார்த்தை அடுத்த வாரம் நாம் பொருள் பார்க்கலாம். இப்போது இதனுடைய கருத்தை மட்டும் நாம் பார்க்கணும், இது சொல்லக்கூடிய பொருளை மட்டும் பார்க்கணும். அடுத்த வாரம் இப்போது நாம் ஒரு முறை எல்லா பாடலும் சரிங்க. பாடல் 33. ஐயனும் இளவலும் அணிநிலம் மகள் தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர நதியும் நதிமை மைத்தவள் புலில்களும் வாவியும் மருவி நெய்குழல் உறும் இலை என நிலை தெரிவார். நான் அடுத்த பாடல் படிக்கட்டுமா? பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது ரதமும் இரதமும் இவ்வுளியும் இவரினும் மறைநூல் உரை தரு பொழுதினும் ஒழுகிலர் எனையாள் வரதனும் இளவலும் என அறிவினரே. அடுத்த பாடல். எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிர எது வினை இடர் இலை இனிது மனையும் மதித்தரு குமரரும் வலியல் கொள் எனவே. அஃது அஃது அஃது ஐய நினைமது அரசன உடையேம் இஃது ஒரு பொருளால எமது உயிர் உடனேள் மகிதளம் முழுதையும் உருகுவை மலரோன் உகுபல் அளவென உரைநணி புரிவார். உகுபகல் அளவென உரைநணி புரிவார். அடுத்த பாடல் படிச்சுருவேன் இல்ல அடுத்த வாரம் படிக்கிறேன்? அடுத்த பாடல் இல்ல ஒரு தடவை வாசி. என் ஆணைய முனிவரும் இமயவரும் இடையூறு ஒன்று உடையர் ஆனால் பல் நகமும் நகுவெள்ளி பனிவரையும் பாட்கடலும் பதும பீடத்து அந்நகரும் கற்பக நாட்டு அணி நகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகழ் கடந்த புலவு வேலாய். சரி அடுத்த வாரம். மிக்க நன்றி ஐயா, அடுத்த வாரம் மிக்க சந்திப்போம். நன்றி, அடுத்த வாரம் சந்திப்போம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி.